వాగ్గుర్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధది దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావల నింగళ్ కిడాంబి కులపతి అప్పుళారసం దేహమలరు సేవడి సేర్ందు పణింది అవర్ధం మరుళాన్ అవలరుం తెన్వడముడి நற்பொருள் பெற்ற நம்பி காவலதூ புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகருடைய கம்பீரமான சங்கல்ப சூரியில இரண்டாவது அங்கத்துல குரு சிஷ்ய சம்வாதத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாருடைய சீசோக்திகளுடைய பெருமையை சிஷ்யன் வாயிலாக அருளி செய்த அனுதின மனபாய ஸ்னேக தத்தாவதேகி சுமதிபிஹி அனுபாவ்யா சோபனாயாம் தசாயாம் சரணமுபகதானாம் பிரீணனார்த்தம் பவத்பிஹி பவகலுஷ நிசீதே பாவிதோ பாஷ்ய தீபஹா என்பதாக ஸ்ரீபாஷ்யத்தினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் அருளி செய்தார் சிஷ்யனாக இருந்து. இது ஸ்ரீபாஷ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு பவகலுஷ நிசீதே பாவிதோ பாஷ்ய தீபகா அப்படின்னு நம்மளுடைய கர்ம பாபங்கள்னால இருட்டிலேயே நாம இருந்துட்டு இருக்கோம். அந்த இருட்டை போக்கடிக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறது பாஷ்ய தீபம், ஸ்ரீபாஷ்யமாகிற தீபம் என்றார் சுவாமி தேசிகன். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய மகிமையை சொல்லிட்டு வர்றார். எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்யக்கருடைய ஸ்ரீசூக்திகளை சேவிச்சோம்னா நமக்கு சத்தை ஏற்படும். இத்தனை நாள் வரைக்கும் பிரம்ம ஜானம் இல்லைன்றது போக இப்ப நம்மள பிரம்ம ஜானியா ஆக்கி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நமக்கு உண்டாகும்படியாக ஏற்படும். நம்மளுடைய அகவிரல் புறவிரல்னு சொல்லி எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றெல்லாம் ஏற்கனவே சொல்லி சொன்னார். இது சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை கேட்கிறார். சிஷ்யனா இருந்திருக்கிற வாதம் சுவாமி தேசி கேட்கிறார் எம்பெருமானார் இடத்துல. இவர் எவ்வளவோ உபதேசம் பண்ணிருக்கு, இருந்தாலும் ஒரு விஷயம் கொஞ்சம் எனக்கு இப்ப ஞாபகத்துல வரல, மாத்திரம் சமாதானம் சொல்லணும் நேர் என்பதாக கேட்கல. இந்த கேள்வியும் பதிலுமே ஆச்சரியமானது. இந்த கேள்வி பதில் போனோம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் மொத்த அர்த்தமும் இந்த கேள்வி பதில அடங்கிப்பட்டு ஆச்சாரியன் கேட்கிறார் என்ன கேள்வி எப்படி கேட்க போற, அதனால என்ன பரவாயில்லப்பா கேளு அப்படின்னு சொல்றார். இதுக்கு வாதம் சுவாமி கேள்வி கேட்கிற சிஷ்யன் ஆதிஷ்ய ஸ்வயமன்யதான் நியமயன்னே ஆப்த கதங்கல்பிதா சமக்ரீவ சதுர்நிவார வ்ரஜினே நிவத்தி கதம். ஆதிஷ்ய ஸ்வயம் அன்யதா நியமயன் ஆப்தா கதம் கல்பிதா. எம்பெருமான் பெருமாள் என்ன பண்றார், நமக்கெல்லாம் ஒரு கட்டளை இடுறார். இதெல்லாம் செய்யணும்னே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இடுறார். அது ரூல் புக். என்ன அரஹ சந்தியாம் உபாசித்த நான்ருதம் வதேத் நசுராம் பிபேத், ஒவ்வொரு வேளையும் சந்தியாவந்தனத்தை நீ பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, நசுராம் பிபேத், போத சாமக்ரியாக இருக்கக்கூடிய கல்லு முதலியவையெல்லாம் எதையும் நீ சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் சத்தியம் வத சத்தியத்தையே தான் எப்பவும் சொல்லணும் என்றதெல்லாம் சொல்லிருக்கு. இப்படி நமக்கு ஒரு கட்டளையாக விதிக்கிற ஒரு சாஸ்திரம் ஆப்தஹான்னு சொல்ல இந்த சாஸ்திரத்தை சொல்லச்சே மாதாபித சஹசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆயிரம் அப்பா அம்மாவை காட்டிலும் நம்மளிடத்துல பரிவோட நம்மளுடைய ஹிதத்தையே நினைக்கிறது இந்த சாஸ்திரம்னு சொல்லி சொல்றோம். இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய சாஸ்திரம் இருந்திருக்கு, இவ்வளவு ஆப்தமாக இருந்திருக்கிற சாஸ்திரம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இந்த சாஸ்திரம்ன்றது எம்பெருமானுடைய ஆஜ்ஞை. இந்த ஆஜ்ஞை கட்டளை இட்டுட்டு கதமன்யதாம் நியம என்ன ஆப்தஹா கதம் கல்பிதா, இப்படி எல்லாம் சாஸ்திரத்தை பண்ணிட்டு எம்பெருமான் பெருமாள் நமக்கு அந்தர்யாமியாக இருந்திருக்கு. அந்தர்யாமியாக இருந்துட்டு அந்த நிஷித்த விஷயத்துல நம்மள செய்யும்படியாக தோன்ற, எது செய்யக்கூடாததோ செய்யக்கூடாதது செய்யும்படியாக தோன்ற. இப்ப பண்ணாக்க அந்த சாஸ்திரம்லாம் நமக்கு ஆப்தமா ஆகுன்றது, ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆகுன்றது எப்படி பிராமாணிக்கமாக இருக்கும்? அதாவது ஒரு சூக்ஷமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். சாஸ்திரத்தை சொல்லச்சே எம்பெருமானுடைய கட்டளைன்னு சொல்ற, யாரெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையை மீறாளோ அஜ்ஞாச்சேதி மமத்ரோகின்னு சொல்றார். அவ யாரையும் எனக்கு பிடிக்காது, எனக்கு விரோதிகளா அவ இருந்துருக்கா என்று எம்பெருமான் சொல்ற. அப்போ நாம செய்ய இன்னொரு விஷயத்தை, இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல பாக்கணும். நாம செய்யற ஒவ்வொரு விஷயமுமே எம்பெருமான் நமக்கு அந்தரியாமையாக இருந்துட்டு இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி சொல்ற. பெருமாள் தான் நம்மள பார்த்து சொல்ற. இப்ப விமாலா அஞ்சு மணிக்கு உபன்யாசம் கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அஞ்சு மணிக்கு நீ உபன்யாசம் கேளுன்ற ஒரு புத்தி, கேக்கிறதுன்ற புத்தி இருக்க, இந்த புத்தியை அந்தரியாமிக்காக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் அந்த ஜீவனுக்கு கொடுத்து நாம அஞ்சு மணிக்கு அந்த உபன்யாசத்தை கேட்கறோம். இப்படிதானே நடக்கிறது. இப்படி நடக்குச்சு, நாமளே ஒரு ரூலை போட்டுட்டு, ரூல் போட்டவர் பெருமாள் தான், அந்த மீறி நடக்க வைக்கிறவரும் அந்தரியாமையா இருந்திருக்கிற பெருமாள் தான். அப்படி இருக்குச்சு, இவரால் எழுதின அந்த சாஸ்திரம் வந்து ரொம்பவும் நம்பிக்கைக்கு பாத்திரமானது. இதுதான் நமக்கு மாதா பித்திர சஹஸ்ரேபியா வசலதரம் சாஸ்திரம்னு, ஆயிரம் அம்மாவை காட்டிலும் நம்மளிடத்துல பறிவுடையதுன்றத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அந்யதா நியம என்ன அப்படின்னு, இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றேன், இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லச்சே அர்ஹ சந்தியா உபாசித்தான்னு சொல்றேன், சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. அப்ப அந்த சந்தியாவந்தனம் பண்ற காலத்துல அதே பெருமாள் தான் நம்மள சந்தியாவந்தனம் பண்ண தூண்டணும் அந்தர்யாமியா இருந்துட்டு. ஆனா அந்த சமயத்துல கிரிக்கெட் மேட்ச் இருந்ததுன்னா அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அது வேற ஒண்ணுல புத்தி போறது. கார்த்தால வேலையில சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லிருக்கேன், தூங்கியே ஏந்திருக்கிறது இல்ல ஆறு மணிக்கு. இப்படி பண்ணாக்க அப்ப எந்த இடத்துல என்ன நம்மள வந்து அது பண்ண விட்டாத வேற ஒரு காரியத்துல தோன்றவரும் அவர் தானே. அப்ப எம் பேர்ல என்ன தப்பு இருக்கு, அவர் எப்படி நமக்கு ஆப்தரா இருப்பார், அவ கணக்கு ஆப்தரா இருந்தாருனாக்க எப்படி சட்டம் ரூல் போட்டாலோ ரூல் போட்ட பிரகாரம் நம்மள நடக்கவும் செய்யணுமோ இல்லையோ அது பண்ணலையே, அதையால அவர் இருத்தர்னு எப்படி ஆப்தர்னு முதல் கேள்வி. இந்த கேள்வி சிஷ்யன் கேக்குற, அதுக்கு குரு சொல்ற. அகோதகல சூக்ஷ்மான யோக குசலதா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்பேற்பட்ட கேள்வி கேட்டிருக்க நீ, உன்னுடைய சூக்ஷ்மமான விஷயம் கேட்ட, அந்த கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும். இந்த சூக்ஷ்மமா கேள்வி கேட்கற சாமர்த்தியன்றது உன்னிடத்துலதான் இருக்கு, சரி சொல்லு மேல எதனா இன்னும் வேற எதனா கேள்வி இருந்தா சொல்லு அப்படின்னு அந்த குரு சொல்ற. அதுக்கு சிஷ்யன் அடுத்த கேள்வி கேட்கிறார். சாமக்ரி வசதுர்நிவார விரதினே ஷட்டா நிவர்த்தி கதம். இல்ல இல்ல பெருமாள் நமக்கு ஆப்தர் தான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. பெருமாள் நம்மளுடைய நல்லத்துக்காக தான் இந்த சாஸ்திரத்தை பண்ண, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இப்படி எல்லாம் பண்ணிண்டுமானாக்க நமக்கு மோட்சம் வரும் என்பதையும் பெருமாள் சொல்லிருக்க. சர்வதர்மான் பரித்தித்த மாமேக்கம் சரணம் ரஜா ஹந்தா சர்வ பாபேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சஹான்னு சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட கீதையை உபதேசம் பண்ணிட்டு வர்றார், ஒரு அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் இல்ல, 18 அத்தியாயம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு திருப்பி திருப்பி இது மூணையும் சொல்லிட்டு மறுபடியும் இது ரெண்டையும் சேர்த்து சொல்றது. அந்த மாதிரி கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தையும் கம்பேர் பண்றது, ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் கம்பேர் பண்றது, இப்படி எல்லாம் பொயே மகாபகோன்னு சொல்லி நீ கேள்றாப்பா கேள்றாப்பான்னு எல்லாத்தையும் 18 அத்தியாயமும் சொல்லி முச்சிட்டு கடைசியில சொல்ற. அப்ப இவ்வளவும் உன்னால பண்ண முடியலன்னா கூட உனக்கு ஒரு சுலபமா ஒரு வழி சொல்றேன் நானு, அதா பண்ணியானா நீ வந்து உன்னுடைய துக்கம் எல்லாத்தையும் நான் போக்கடிச்சிருவேன் அப்படின்னாரு. சர்வ பாப்பேபியோ மோட்சேஷியாமே மாசுத்தகா, எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் உன்னை விடுபடும்படியாக நான் பண்றேன் நானு, நீ விசாரப்படாதுன்னு சொல்லிருக்க. இது பெருமாளுடைய வார்த்தை, இது பெருமாளுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாகாது. அப்படி இவர் சொல்லிருக்கிறது, இப்படி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதே மாதிரி இந்த சாஸ்திர பிரகாரம் பண்ண விட்டாத அந்தர்யாமியாக இருந்தும் அவர் தான் பண்றவர்னு சொல்லி சொல்றோமே, அந்த பெருமாளே என்ன பண்றேன்னு கேட்டா, அவர் சாஸ்திரத்தில் இருக்க சாஸ்திர பிரகாரம் பண்றது, நம்மளுடைய பாப்பம் இருக்க இது ஒரு பிரபலமா இருந்துட்டு இருக்கு. அவர் சொன்னா கூட ஜென்மாந்தரத்துல நாம பண்ண பாப்பம் அந்த சமயத்துல நம்மள அந்த கர்மாவை செய்ய விடாத பண்றது, அதுதான் தப்பே தவிர அவர் பேர்ல ஒன்னும் தப்பு இல்ல, அவர் ஆத்தராதான் இருக்கேன்னு சொன்னான். அப்படி நினைச்சிருந்தமானா கூட சாமக்ரீவச துன்னிமார விரஜினே சிஷ்டா நிவர்த்தி கதம். சரி, அந்த பாப்பம் தடைந்து வருதுன்னாக்க அந்த பாப்பம் வாடான்றது எப்படி தடுப்பது, அது எப்படி தடுப்பது, அது தடுக்கவே முடியாது. இப்ப ரெண்டு விஷயம் இங்க யோசனை பண்ணும். இப்போ சாஸ்திரத்தை சொல்லிருக்கோ இதெல்லாம் செய்யாத இதெல்லாம் செய்யன்னு சொல்லிருக்கோ, இப்ப இதெல்லாம் செய்யாதேன்னு சொன்னது மொத்தம் ஜென்மாந்தரத்தினால, ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற ஒரு பாப விசேஷத்தினால ஒரு தவறான செயல்ல ஒருத்தன் ஈடுபடுறான், அந்த தவறான செயல்ல ஈடுபடுத்து அவனை குறிச்சு இதெல்லாம் தவறான செயல் நீ ஈடுபடாதே அப்படின்னு சொல்றா, இல்ல அந்த தவறான செயல்ல ஈடுபடாத வெறும ஒருத்தன் இருக்கான் அவனை குறிச்சு சொல்றா இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி சொல்றா. இப்ப ஒரு கேள்வி கேட்டுக்கிற, இல்ல இல்ல ஜென்மாந்தர பாப்பத்தினால தவறான விஷயத்துல ஈடுபடுறவனை பார்த்து சொல்றதுதான் இந்த சாஸ்திரம் இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்றது அப்படின்னு கேட்ட, அதுக்கு பதில் சொல்ற, ஒரு பாப பலத்தினால ஒருத்தன் கணக்கு ஒரு தப்பு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சான்னாக்க அந்த பாபம் பெருசா இருக்கிறதுனால நீ சொன்னதுனால அவன் நிக்க போறது இல்ல, நிறுத்த போறது இல்ல, அப்போ அவன்கிட்ட சொல்றதே வீணு. நாம பாக்குறோம் ஒருத்தன் தீர்மானம் பண்ணிட்டான், சந்தியாவந்தனம் பண்றது இல்லன்னு தீர்மானம் பண்ணிட்டான், பொய் தான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான், அவனை பார்த்து அப்பா நீ சந்தியாவந்தனம் பண்ணாது இருக்காதப்பா நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி உபதேசம் பண்றதுன்றது வேண்டாம். அதே மாதிரி அவனை பார்த்து அப்பா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதோ நீ தர்மத்தை தான் அனுஷ்டிக்கணும்னு சொல்றதோ இது மொத்தம் வேண்டாம். இப்பயே அவனுடைய பாப்பம் இப்படிப்பட்ட செயலை செய்யும்படியாக தோன்றது, அந்த பாபம் ஒரு வாட்டி இந்த செயலை செய்யும்படியாக தூண்டிடுத்துனாக்க யாராலையும் அது தடுத்து இது ஜென்மாந்தரிய பாபம் அப்படி பண்றது. அப்படி இருக்கச்சே சாமக்ரீவாடவிருஜினே சிட்டா நிவர்த்தி கதம், மீதி இருக்கிற பாப்பம்லாம் எப்ப போகும், அது பாபம் தடையின்றி வந்தேதானே இருந்துருக்கு, அதுக்கப்புறம் எங்க போறதுன்றது நிவர்த்தின்றது அது வேணான்னு தடுக்கிறதுன்றது எங்க முடியும், இது முடியவே முடியாது. இல்ல இல்ல இது பாப்பமே பண்ணாதவனுக்கோசரம் இது சொல்றேன்னாக்க வீண், அவனே பாப்பம் பண்ணாத இருந்துருக்கான், என்ன ஆஜ்ஞையும் அவன் நிச்சயமா சந்தியாவந்தனம் பண்ணிட்டேதான் இருக்கான், அவன் பொய் சொல்லாதான் இருந்துருக்கான், அவனுக்கு போய் சந்தியாவந்தனம் பண்ணுன்றதோ பொய் சொல்லாதேன்றதோ அந்த சாஸ்திரமே வீண் தான், அவன் எப்படி அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இது யாருக்கோசரம் சொல்லிருக்கு, யார் பண்ணலையோ பண்ணாத வாழ்க்கை தானே இது சொல்லிருக்கு, பண்ணாதவன் அவனுடைய பாப்பத்தினால பண்ணாததான் இருந்துருக்கான், மறுபடியும் மறுபடியும் அந்த பாப்பம் தான் இவன் பண்ண வைக்க பண்ணாத இருக்கும்படியாக பண்றது, அத்தை தடுத்து நிறுத்தி இவனால என்ன பண்ண முடியும்? பாபம் பலவா இருந்திருக்க. இது அடுத்த கேள்வி. சாமக்ரிவாதவிரஜினேஷ்டிவத்தி கதம் சூக்மாத் சூக்ஷ்மம் சூக்ஷ்மதரமன யுஜ்யதே. குரு சொல்ற, ஓ நீ ஏற்கனவே கேட்ட கேள்வி ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம்னு நினைச்சிருந்தானே, அத்த காட்டுல இன்னும் சூக்ஷ்மமான ஒரு விஷயத்த நீ கேக்குறிய, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பதில் சொல்லாம இல்லையோ, பதில் சொல்ல வாய்மூண்டே இருக்கிறான். அவர் சிஷ்யன் இன்னொரு கேள்வி கேட்கிறார். அதுக்குள்ள இவர் கேள்வி, ஸ்வேச்சா பாவித துஷ்கிருத கதம் தண்ட ஸ்வயம் பாதிதா. இந்த அந்தர்யாமியாக இருந்திருக்கிற பெருமாள், அவர்தான் சாஸ்திரத்தை எழுதினவர், அவர்தான் நம்மள பாப கர்மாவில மூளை வச்சு பாப கர்மாவை செய்யும்படியாக பண்ற, அவரே என்ன பண்ற, நீ இந்த பாப கர்மத்தினால அவருடைய ரூல் புக் பிரகாரம் நமக்கு தண்டனையும் கொடுக்கறேன். அந்த புருஷனிடத்துல தண்டனை கொடுக்கச்சு, இப்ப நானே ஒரு ராஜாவா இருந்திருக்கேன்னாக்க, ராஜா வந்து ரூல் எல்லாம் இருக்கு, இந்த ரூல் எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்னை நானே வந்து ரூல் அதிகமிச்சு ஒருத்தனை செய்ய சொல்லிட்டு பண்ணையோ உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அவனை தண்டனை கொடுத்தாக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் பெருமாள் பண்றதும் இருக்கு. நான் எதுவும் பண்ணல, அதாவது எனக்கு அந்தரியாமையா இருந்து பெருமாள் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறேன். இந்த எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறதுன்றது வரைச்சே அது சாஸ்திர பிரகாரம் ரூலும் இருக்கும், ரூல அதிக்கிரமிச்சியும் ரூல தாண்டியும் இருக்கும். ரூல தாண்டியும் என்னுடைய பாவத்தினால அப்படிப்பட்ட ரூலை மீறி செய்யற செயலை பண்ணி வச்சுப்பட்டு அவரே எனக்கு நீ பார்த்த ரூலை மீறிட்டு ஆகையில உனக்கு தண்டனடா, இந்த சிக்ஷை நீ அனுபவிக்கணும்னு எனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாக்க எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? துஷ்கிருத கதம் தண்டா ஸ்வயம் பாதிதா. தானே ரூலை போட்டுட்டு தானே ரூலை மீறி நடக்க வச்சுட்டு தானே ரூலை மீறி நடந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தண்டனையும் கொடுத்துருக்கு. இது என்ன நியாயம் இது? இது மூணாவது கேள்விய கேக்கிற சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல. அப்போ ஆச்சாரியன் சொல்ற மூணு கேள்விக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சமாதானம், ரொம்ப ஆச்சரியமான சமாதானம். இது தேசிகன் உத்தரால தான் சொல்ல முடியும். மூணுத்துக்கும் ஒரு குறையும் இல்ல. இந்த கர்மா வியாஜம் இருக்கு, அந்த வியாஜம் அது அழியக்கூடியது கர்மான்றது, இது ரெண்டும் நீ தெரிஞ்சுட்டேன போறோம். எல்லாமே கர்மோபத்தினாலதான் வந்தது. அது சாவதவ் கர்மோபத்தவ், அது சாவதியாக இருந்துட்டு இருக்கு. சாவதினாக்க அதுக்கு முடிவு உண்டு, அது ஆதி கிடையாது, அனாதிகி அந்தவத்து. எப்போல இருந்து கர்மம் ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஜீரோ பாயிண்ட்ன்றது கிடையாது. இதுல இருந்து ஆரம்பிச்சு முதல் முதல்ல சொல்லிருக்கு, இந்த ரூல் புக்கையும் கொடுத்துட்டு பெருமாள் வந்து நடந்துக்கோன்னு சொல்லி சொல்லிருக்க. அதன் பிரகாரம் அப்போ வந்து புண்ணியமும் இல்ல பாப்பமும் இல்லாத ஜீரோ பாயிண்ட்ல ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு புத்தி பாப்பத்துல போறது, அவனுக்கு புத்தி புண்ணியத்துல போறது, ஆகையால இந்த புண்ணிய பாப்பத்துல அதுக்கப்புறம் பாப்பெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி ஜீரோ பாயிண்டே கிடையாது, அதுதான் எங்க விஷயம். இது அனாதியாக இருந்துட்டு இருக்கு கர்மா. ஒரு குழந்தை இருக்கு, இந்த நாட்டுல இருந்த எல்லாரும் இருக்கு. ஒரு குழந்தை பார்த்தோம்னாக்கா அதுக்கு தித்திப்பு பிடிக்கிறது, ஒரு குழந்தைக்கு பார்த்தா புளிவர பார்த்தா பிடிக்கிறது, அதுக்கு இதுக்கு காரம் பிடிக்கிறது. ஏன் இதுக்கு தித்தி பிடிக்கிறது, ஏன் அதுக்கு காரம் பிடிக்கிறது, நாம ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரே ஆத்துல ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தோட இருந்துட்டு இருக்கிற ஆத்துலதான் ரெண்டு குழந்தையும் இருந்துட்டு இருக்கு. தித்திப்புனா இந்த பையனுக்கு ரொம்ப ஓசு, அந்த பையனுக்கு பார்த்தோம்னாக்கா தித்திப்பே பிடிக்காது, காரம்னா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்ததுனாக்க இதுக்கு காரணம் என்ன சொல்ல போறோம் நாம கடைசியில, அவனுடைய வினை பயன் பிரகாரத்துக்கு, அவனுடைய புண்ணியபாப்பு விசேஷம், அவனுடைய கர்மா இவனுக்கு தித்திப்பே பிடிக்கும்படியா பண்றது, இவனுடைய கர்மா இவனுக்கு புளி வரையும் மீதி என்ன காரமா என்ன இருக்கோ அந்த வஸ்துவே தான் இவனுக்கு பிடிக்கும்படியாக பண்றதுன்னு சொல்லி முடிச்சுடுறோம். நம்ம வேற ஒண்ணும் இல்ல, இவனுக்கு எப்படி நடத்தினமோ அதே மாதிரிதான் அவனுக்கும் நம்ம நடத்திருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோமே என்ன நாம கேள்வி கேட்டோம்னா கர்மால கொண்டு முடிச்சிடறோம். இப்ப இந்த மூணு கேள்விக்கும் பதில் ஒரே தான், கர்மா தான். அந்த கர்மால வந்து எப்படி அந்த மூணு பேர் விஷயத்துக்கும் அந்த கர்மான்றது சாவதியாக இருந்துருக்கு, அந்தவத்தாக இருந்துருக்கு, முடிவு பெறக்கூடியதாக இருந்துருக்கு. இப்ப ஆதியும் அந்த இல்லாதது அது நித்தியம்னு சொல்லுவா, அது ஜீவன். ஜீவன் நித்தியமாக இருந்துருக்கு, பிரகிருதி நித்தியம் இருக்கு, காலம் நித்தியமா இருந்துருக்கு. இதெல்லாம் சில பதார்த்தங்கள்லாம் நித்தியம்னு சொல்லி சொல்றோம். எல்லாம் பார்த்தோம்னாக்க அனித்தியமா இருந்துருக்கு. அந்த அனித்தியம்ன்றது என்னன்னாக்க சிலதுக்கு ஆரம்பமும் உண்டு முடிவும் உண்டு, ஆகையால அது அனித்தியமா இருந்துருக்கு. சிலவை எப்படி இருக்குன்னாக்க எப்ப வந்ததுன்னு தெரியாது, ஆனா முடிவு மாத்திரம் உண்டு, அப்படி இருக்கிறது. இந்த கர்மான்றது அனாதியாகவும் அந்தவத்தாகவும் இருந்துருக்கு. ஆகையால இதுதான் முக்கியமான விஷயம். நீ கேட்ட மூணு கேள்விக்கு சமாதானம் இதுதான் அப்படின்னு சொல்ற, அதுக்கு பதில் சொல்ற. அது எப்படின்றத நான் சூக்ஷமா தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு வரி கர்மோபதௌ சாபதௌ அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை ரெண்டு பதத்தை சொல்லி இவ்வளவு பெரிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், அது எப்படின்றத பார்ப்போம். முதல் கேள்வி, அதுக்கு இதனால எப்படி பதில்னாக்க, முதல் கேள்வி என்ன, ஆதிஷ்ய ஸ்வயம் அந்யதா நியமயன்னு ஆத்தகா கதம் கல்பிதா, நம்மள கட்டளை இட்டுட்டு அவரே நம்மள வேற காரியத்தை, அவர் எப்படி ஆப்தனாக, அவர் எழுதின சாஸ்திரம் எப்படி ஆப்தமாக ஆகும் சொல்லிட்டார். இப்போ ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை தான் இந்த இடத்துல சொல்ற. நெருப்பை பார்த்துட்டு பசங்கள்லாம் நெருப்பு கிட்ட போறது, பட்டாசு வெடிக்கிறது, நெருப்பு கிட்ட போறது. ஒரு பையன் இடத்துல நம்ம அங்க பொதுவா நம்ம சொல்றோம், ஏய் அது நெருப்பு கிட்ட போனா சுட்டுடும், போகாதேன்னு நம்ம சொல்றோம். நம்ம போகாதேன்னு சொன்னாக்க சில பசங்க என்ன பண்றது, அப்பா அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டுண்டு அது கிட்ட போகாத துறையே நிக்கிறது, பட்டாசு வெடிச்சா காதை புத்திண்டு கதவு சாத்திண்டு தூரம் அது கிட்டயே போகாது இருந்துருக்கு. இது ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் சாஸ்திரம், இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சா உனக்கு நல்லது, இதெல்லாம் செய்யாது இருந்து என்ன, அதாவது இப்படி எல்லாம் இந்த செய்யக்கூடாத விஷயத்த நீ கணக்கு செஞ்சேனாக்க உனக்கு பாப்பம் வரும், செய்ய வேண்டிய விஷயத்த நீ செய்யாத இருந்துட்டேனாக்க அப்பவும் உனக்கு பாப்பம் வரும், பாப்பம் வந்தா நரகம் வரும் என்ற விஷயத்தெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இந்த சாஸ்திரம் கேட்ட உடனே சாஸ்திரம் சொல்றது சத்தியமா இருந்துருக்கும், நமக்கு ரொம்ப ஆப்தாளா இருந்துருக்கிறவா, இந்த மாதா பிதர் சஹசிரேபியா வசல தரம் சாஸ்திரம், அது அந்த சாஸ்திரம் சொல்ற பிரகாரம் நாம நடக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஒரு மக்கள் என்ன பண்ணுவான்னாக்க சாஸ்திரத்தை சொன்னத்தை கடைபிடிப்பாளாம். அவளுக்காக இப்ப சாஸ்திரத்தை சொன்ன, அப்படி சாஸ்திரத்தை சொன்ன கடைபிடிச்சாள்னாக்க தானா அந்த கர்மா போயிட போறது, அவ மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை அவ அடைய போற. ஆகையால அவ விஷயத்துல அந்த உபதேசம்ன்றது இருந்துருக்கு, இது சபலமாக ஆயிடுத்து. இது கர்மா சாவதியாக போயிட்டபடினால இது சபலமாக ஆயிடுத்து. இது முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்வி சொல்ற, நாம அந்த காரியத்துல ஈடுபடுறதுன்றது நம்மளுடைய பாப விசேஷத்தினால, அந்த பாப விசேஷத்தினால ஒருத்தன் காரியம் செய்யறான்னாக்க செய்யக்கூடாத செயல செய்யறான்னாக்க அவனை எப்படி மாத்த முடியும், அவனுக்கு சொல்றேன்னா பாப விசேஷத்தினால செஞ்சுதான் தருவான், இல்ல பாப்பமே இல்லாத வெறுமை இருக்கவனிடத்துக்காக அவனுக்காக உபதேசம் சொன்னா அவன் எப்படியுமே அந்த காரியத்துல செய்யக்கூடாத காரியத்துல அவன் முயற்சிக்க போறதில்ல, அவன் செய்ய போறதில்ல, அப்படி இருந்துருக்கே அவனுக்கு சொல்றதுன்றது வேஸ்ட். அப்ப ரெண்டாவது கேள்விக்கு பதில் என்ன சமாதானம் சொல்ல போற என்னன்றதை கேட்கும். அப்ப சொல்ற, நிஷித்தத்துல அதாவது செய்யக்கூடாத காரியத்தை ஒருத்தன் செய்யறான்னு சொல்றானே, அப்படி சொன்னா கூட அந்த கூட அந்த கர்மாவுக்கும் கூட அவதின்றது இருக்கு, எல்லைன்றது முடிவுன்றது ஒண்ணு இருந்துருக்கு. அவனுடைய உத்தராவதி வரைக்கும், அதாவது பூர்வாவதி வேணா நமக்கு தெரியாது, எப்போல இருந்து ஆரம்பிச்சதுன்றது வேணா தெரியாது, எப்ப முடியறதுன்றது அது எது பர்யந்தம் இருந்துருக்கோ அது பர்யந்தம் அந்த கர்மாவை உள்ளுக்குள்ள பெருமாள் அந்தரியாமியாக இருந்துட்டு அந்த கர்மாவை அவர் பண்றார். இப்ப உள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருந்துட்டு அந்த பெருமாள் அந்த கர்மாவை நமக்கு பண்ணி வைக்கச்சு இவனுடைய பாபம் எவ்வளவு இருக்கோ அந்த பாபம் இருக்கிற அளவு அவர் பண்றேன்னு அர்த்தம். இந்த பாபம் இருக்கிற அளவு பண்ணச்சே இது அவர் இப்போ இது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாபம் முடிஞ்சு போச்சுன்னாக்க அவன் திருந்தி விடலாமோ இல்லையோ, வேற ஒரு காரியத்துல நல்ல காரியத்துல பண்றதுக்கு அவனுக்கு ஈடுபடலாம். அதுக்காக சொல்றதா இருக்கலாமே என்ன. அப்போ அப்ப என்னாச்சு, இந்த கர்மம் முடிவு பெறக்கூடியதாக இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அந்த கர்மம் முடிவு பெறக்கூடியதாக இருக்குன்றது வந்து எப்படி, இதனாலதான் கர்ம நியமனஸ்ய ஜீவேச்சா பிரவிற்த்தி தரிசனாந்தரம் பாவிதையா தண்டு சரி. ஆகையால என்ன ஆயிடுத்து, அந்த சாஸ்திரம் ஆப்தம் இல்லாத போகாது, இது சாவதியாக இருந்திருக்கனால யாரெல்லாம் உத்தராவதி இப்படிப்பட்ட கர்மாவை முடிஞ்சு போச்சுனாக்கா மறுபடியும் அதுல ஈடுபடாமல் போறதுன்ற மாதிரி யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வருதோ அவளுக்காக அந்த சாஸ்திரத்தை சொல்லிருக்க. அதனால இது மீறிடுறதுன்றது ஒன்னும் கிடையாது, இந்த சாஸ்திரம் சொன்னது வீண்டது கிடையாது. மூணாவது கேள்வி, ஸ்வேச்சாபாவித துஷ்கிருதஸ்ய கதம் தண்டஹா ஸ்வயம் பாதிதஹா அப்படின்னு. இந்த தண்டமும் அதாவது தண்டனையும் அவனே நம்மளை செய்ய விட்டுட்டு அவனே நமக்கு தண்டனை கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்ற, இது எப்படி தண்டனை இருக்கு அப்படின்னா, அந்த ஜீவனுடைய இச்சையினால ஜீவேச்சா பிரவர்த்தி தரிசனம், இது இப்ப ஜீவன் இந்த காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் இந்த தண்டமே நமக்கு வருது. இந்த தண்டம்னாக்க இந்த தண்டனை. இப்போ இது வந்து இவனுடைய இச்சையினால நடக்கிறபடினால அதுக்கு உண்டான தண்டனை வாங்கிக்க வேண்டியது அவனுக்கு நியாயம் தானே. இது இவன் அந்தரியாமையாக இருந்து பண்ணி வைக்கிறான்னு சொன்னான்னா கூட அங்க ஒரு சுவாதந்திரம் நமக்கு கொடுக்கற என்னன்னாக்க அந்த கர்மானுகுணமாக நமக்கு பண்றதுன்றது. அப்போ அந்த தண்ட பிராப்தத்தினால இந்த தண்ட சரி, அப்பவும் பெருமாள் என்ன பண்றாருன்னா இவனுக்கு இந்த தண்டனைய கொடுத்து இந்த பாபத்தை இதோட போக்கடிச்சுரு. அப்ப அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு வழியாக இருந்துருக்கிறது இந்த தண்டனைன்றது ஆயிப்போச்சு. அப்ப மூணுமே பிராமணிகமானதுதான், அதாவது சாஸ்திரம் அதாவது ஆப்தமாக இருந்துருக்கு. இதுல எப்படின்னா சாஸ்திரத்தை ஆப்தம் கதம்னு சொன்னோம்னாக்கா அது செய்யாத போறான், நல்லத்தை சொல்றான் செய்யாத போறான்னாக்கா ஈடுபடுறான்னாக்கா அதுல அப்பா இருக்கு, இதெல்லாம் பண்ணையானா நீ வந்து நிச்சயம் கிரிக்கெட் விளையாட்டு சாயங்காலம் 8 மணிக்கு வந்தேனாக்கா அப்புறம் படிக்காத போனாக்கா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாஸ் பண்றதே கஷ்டம், ஆகையில அந்த மாதிரி பண்ணாதேன்னு அப்பா சொல்றாரு. அம்மா என்ன பண்றா, அந்த பையனிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தினால அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு சாதம் போட வேண்டியது, அவனை வந்து கண்டிக்காத இருந்துட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருடைய நிலைப்பாடு என்ன, அந்த சாஸ்திரம் சொல்லச்சே நல்லது சொல்லிடுச்சு, அவனுக்கு நல்லதுன்றத சொல்லிடுத்து, நீ என்ன பண்ற அது எது நல்லதுன்றத நீ ஏத்துக்காது, நீ பாட்டுக்கு 8 மணி விளையாட்டுதான் வந்தேனாக்கா அப்ப என்ன பண்றது. அப்ப வாய்மூண்டு இருந்துருக்க இப்ப அந்தரியாமையா இருந்துருக்கிற பெருமாள் ஏன் அந்த 8 மணி வரைக்கும் இவனை விளையாட வைக்கிறேன்னாக்கா, அம்மா மாதிரி உனக்கு என்ன இஷ்டமா இருக்கும் அந்த இஷ்டத்தை சாப்பிடறா பரவாயில்ல, இஷ்டத்தை சைடா பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி அப்ப இருந்துட்டு இருக்கான். ஆனாலும் இந்த கர்மாவதியா இருக்கிறதுனால கர்மா மொத்தம் அவதி இருக்கிறதுனால அந்த எல்லாத்துக்கும் மூணு கேள்விக்கும் சமாதானம் வந்துடுச்சு என்றதாக இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பதில சொல்லிட்டார். இப்போ இதுக்கு மேல ஒரு கேள்வி, அதுக்கு பதிலும் பார்க்கலாம். கேள்வி என்னன்னு கேட்டாக்க, இத பத்தி என்னத்துக்கு அப்புறம் சிஷ்யனாக இருந்திருக்கிற சுவாமி ஆச்சாரிய இடத்துல கேக்குறேன், இந்த மூணு கேள்வியை கேட்டா எல்லாமே அடங்கி போயிடுமா? இந்த மூணு கேள்வி இல்ல ஆகையல்ல, இது என்னத்துக்கோசரம் இது கேள்வி, இங்க இங்க இதை பத்தி சொல்லணுமா என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்ற, இதனால எல்லா விஷயத்திலயும் நிஷ்கர்ஷம் ஏற்படுத்திடுமா? யாரையெல்லாம் லோகத்துல வாதம் பண்றாளோ பலவிதமாக இருந்துட்டு இருப்பா. ஒரு சில பேர் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, இந்த நாம எல்லாம் ஜீவன் எல்லாம் அனுபவிக்கிற மூலியம் அனுபவிக்கிற பலன் இது ஜென்மாந்தரத்திலயோ இதுக்கு முன்ன நாம பண்ணிருக்கிற பாப விசேஷத்தினால இருந்தது. லோகத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்க எல்லாரையும் மாதிரியும் தான் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறது. ஆனா இந்த குழந்தை பறக்கச்சேயே கருப்பா இருக்குது, அந்த குழந்தை பார்த்தா சேப்பா இருக்கு, இந்த குழந்தை பாக்கிறதுக்கு அவர்ஜகமா இருந்துருக்கு, அந்த குழந்தை பார்த்தா பாக்கிறதுக்கே கண்ணை மூடிட்டு உள்ளாம் போல இருந்துருக்கு, இப்படி இருந்துருக்கு. ஏன் இப்படி இந்த குழந்தை பிறந்திருக்கு, ஏன் அப்படி அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இது ஈஸ்வர சிருஷ்டி. ஏன் இப்படி ஈஸ்வர சிருஷ்டி பண்றேன்னா, கர்மானுகுணமான சிருஷ்டி. இந்த குழந்தை வந்து பண்ணிருக்கிற கர்மா தன்னுடைய சரீரம் கருப்பா இருக்கணும்ன்ற மாதிரி அதுக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மாவோ அது பண்ணிருக்கு. அந்த குழந்தை எப்படி பண்ணிருக்குன்னா, ஆவர்த்திகமா இருக்கக்கூடிய சரீரத்துக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மாவோ பண்ணிருக்கு. ஆகையில அந்த குழந்தை அழகா இருக்கு, இந்த குழந்தை கருப்பா இருக்கு, அவ்வளவுதானே? இது கர்மாவை தானே நீ சொல்ற. சரி, இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி கேக்குற, இந்த குழந்தை இருக்கிறதுக்காக பண்ணப்பட்ட கர்மா இருந்துட்டு இருக்க, அந்த கர்மா எப்படி வந்தது? இது ஏன் வந்து இந்த கர்மாவை செய்யும்படியாக அதுல போய் மூழ்றது, அது ஏன் அந்த கர்மாவில பண்றது? இல்ல அதுக்கு மின் கர்மா அதை அந்த மாதிரி பண்ண வைக்கிறது, அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னா? இப்படியே சொல்லிட்டு போனேன், ஏன்னா கடைசியில போய் நிக்கிறது அதுக்கு கர்மா, அதுக்கு மின் கர்மா, அதுக்கு மின் கர்மா, அதுக்கு மின் கர்மான்னு போய் நிக்குமே தவிர இதுல ஒரு எண்டே இல்லாத போயிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு குருட்டு பரம்பரை, அந்த பரம்பரையா இருக்கு இந்த மாதிரி அது கர்மா தள்ள பழிய போட்டுட்டு நாம போயிட்டு இருக்கிறதுன்றது. ஆகையில அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. அப்ப என்ன இருக்கு, பல வியவஸ்தாத்து யாதிருச்சிக்கு அது எதிர்ச்சையா நடக்கிறது, பல வியவஸ்தா இது தானா நடக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் ஒன்னும் சொல்லவே முடியாது. இங்கேயும் காத்தடிக்கிறது, அங்கேயும் காத்தடிக்கலன்னு சொன்னேன்னாக்கா, இது காத்தடிக்கிறது, இங்கேயும் புயல் அடிக்கிறது, அங்கேயும் மழை பெய்யலன்னாக்கா, இதெல்லாம் எதிர்ச்சை. இந்த வருஷம் ஏன் இந்த இடத்துல கேரளா இப்படி கொட்டி கொட்டுன்னு கொட்டி எடுத்துட்டு இன்னும் தமிழ்நாட்டுல மழையே பெய்யலையே அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இதெல்லாம் என்ன கேட்க முடியும், இதெல்லாம் நேச்சர். அது எதிர்ச்சையா வரக்கூடியது, இதுக்கெல்லாம் ஒரு கல்பிக்கத்துலாம் ஒன்னும் அர்த்தமே கிடையாது. இங்க இருக்கிற வாழ்க்கைய புண்ணியம், அங்க இருக்கிற வாழ்க்கைய பாப்போம் அப்படின்லாம் சொல்லி இதுக்கு புண்ணியம் பாப்போம் எல்லாம் கல்பிக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு வாதம் பண்றவா ஒரு கேட்டகரி. இது ஒண்ணு. ரெண்டாவது கேட்டகரி மனுஷால, ரெண்டாவது கேட்டகரி வாதம் எப்படின்னாக்கா, இல்ல இந்த பூர்வ பூர்வ கர்மான்றதே ஒத்துக்கவே வேண்டாம். அந்த பூர்வ பூர்வ கர்மான்றது இதுக்கு இந்த கர்மாக்கு இது காரணம், அந்த கர்மாக்கு அது காரணம்ன்றதெல்லாம் ஒத்துக்காதையே, ஈஸ்வரனை ஒத்துப்போம். ஈஸ்வரன் அவன் என்ன பண்றான், இந்த ஊர்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டட்டும், அந்த ஊர்ல மழையே வேண்டான், காஞ்சியும் கிடக்கட்டும்னு ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அந்த சங்கல்ப பிரகாரம் எல்லா இடத்துலயும் காரியம் நடக்கிறது. ஆகையில ஈஸ்வரனை ஒத்துப்போம்னு சொன்னவனா, அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு வைஷம்ய நைர்கிரண்யம் வந்துடும். வைஷம்யம்னா பட்சபாதத்தோட ஒரு சாரார் பக்கத்துல இருக்கு. கேரளால அப்படி மழையை கொடுக்கறது, நம்ம ஊர்ல மழையை கொடுக்காத இருந்துட்டு இருக்கிறது. இப்படி பண்றதுனாக்க அவளுக்கு அவ விஷயத்துல ஒரு பட்சபாதத்தோட நடக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதே மாதிரி நைர்கிரண்யம், மழையினால கஷ்டப்படுறவாளா அங்க இருந்துட்டு இருக்கா, இங்க மழை இல்லாத கஷ்டப்படுறவாளா இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு அவன் வாய்மூண்டு இருந்துட்டு இருக்கிறது. கஷ்டப்படுறத பார்த்தோம்னாக்கா ஒருத்தன் தயை இருக்கிறவனா கணக்கு இருந்தான்னாக்கா அந்த கஷ்டத்தை உடனே போக்கடிக்கணும், சமர்த்தனா இருந்தான்னாக்கா. இப்ப ஈஸ்வரன் சமர்த்தனாகவும் இருக்கிறபடினால, அவனுக்கு தயையும் இருக்கிறபடினால, யார் எங்க கஷ்டப்படுறாளோ கஷ்டப்படுறவாளோ கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்க வேண்டியது அவருடைய கடமையா போயிடுத்து. அது பண்ணாத அங்க மழையும் இங்க மழை இல்லாதையும் இருக்கிறதுன்றது சுதந்திரமா பண்றேன்னு சொல்லி சொன்னமானாக்கா, அப்ப ஈஸ்வரன் வந்து அந்த ஈஸ்வரனுக்கு வைஷம் என்னன்றது வந்துடும். சரி, இல்ல கர்மாவனால இந்த மாதிரி இருந்திருக்கு, இங்க இருக்கிறவா பண்ண புண்ணியம், இங்க வந்து நல்ல மழை திட்டமா மழை பெய்யறது, அங்க இருக்கிறவா பண்ணிக்கிற பாப்பம், மழை இல்லாத இருக்கிறதோ வெள்ளம் போறதோ சொன்னோம்னா அப்ப கர்மாவே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு போட்டோமே ஈஸ்வரன் என்ன ஒண்ணும், இப்படி ஒரு கேள்வி வருது. அந்த ஈஸ்வரனே வியர்த்தமா போயிடும். இப்படி எதிர்வாதங்கள்லாம் ஒருத்தன் பண்ணுவான், இந்த எதிர்வாதங்களுக்கு கணக்கு பதில் சொல்லிட்டோமானாக்கா எல்லாம் சரியா போயிடும். இதுதான் சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தம். நீங்க பதில் சொல்றது எப்படிப்பட்ட பதில் சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தம் என்னன்னா, நாம கர்மாவும் ஒத்துக்கிறோம் ஈஸ்வரனையும் ஒத்துக்கிறோம், ரெண்டு பேரையும் ஒத்துக்கிறோம். இந்த ஈஸ்வரன் கர்மா ரெண்டு பேரையும் ஒத்துண்டு பலன்கள் நாம பண்ண கர்மா பிரகாரம் பலன்கள்லாம் உண்டாருது. அதாவது கர்மஜன்யம்ன்றதுக்கு என்ன அப்படின்னா, இந்த கர்மாவே நேரடியாக பலன் நமக்கு கொடுக்காது. நாம பண்ற காரியம் நல்ல காரியமா இருந்ததுன்னாக்க இந்த நல்ல காரியத்தினால பெருமாள் மனசு உகந்து அவன் சங்கல்பத்தினால நமக்கு நல்ல பலனை கொடுப்பேன். நாம கெட்ட காரியமா இருந்ததுன்னாக்க அதாவது அவருடைய ஆஜ்ஞைய மீறும்படியான செயலாக இருந்ததுன்னாக்க இதை கேட்டு பெருமாள் சங்கல்பிச்சிருந்து அவர் என்ன அவருடைய சங்கல்பத்தினால அதுக்கு உண்டான தண்டனையோ அதுக்கு உண்டான துக்கத்தையோ பெருமாள் கொடுப்பேன். இதுதான் இருக்கு. இதனால எம்பெருமானுடைய நம்மளுடைய கர்மா கர்மாவினால வரக்கூடிய எம்பெருமானுடைய பிரீத்தியோ கோபமோ அந்த கர்மாவினால வரக்கூடிய பிரீத்தி கோபத்தினாலதான் சகலமும் உண்டாருது என்று சொல்லி சொன்னமானாக்க இப்ப எல்லாம் சாவத்தியா எல்லாத்துக்கும் சமாதானம் வந்துடுறது. இப்படி சொன்னாக்க அனாதி கர்மா இருந்திருக்கு வாஸ்தவம், அந்த கர்மாவனால எம்பெருமானுக்கு நம்ம இடத்துல பிரீத்தியோ கோபமோ இருந்துட்டு நம்மள இந்த சம்சாரத்துல உழல வைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்ததுனால என்னைக்கு நம்ம சாஸ்திரத்தை நாம பதிச்சு நடக்கிறதுன்றது என்னைக்கு வந்ததோ, என்னைக்கு நம்மளுடைய கர்மா எதிர்த்தா சுக்ருத்தம் பரிணமிக்கிறதோ, இப்படி ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படும்படியாக பண்றதோ அதையே வியாஜமாக பார்த்துருக்கார். அதை பார்த்த உடனே பெருமாள் தன்னிடத்துல இருக்கிற கருணையினால நம்மள உடனே ரக்ஷணம் பண்ற. ஆகையால கர்மாவும் ஒத்துக்கணும், கர்மாவுக்கு அவதி இது முடிவு அந்தவத்தாக இருக்குன்றதையும் நம்ம ஒத்துக்கணும். ஈஸ்வரனுடைய கிருபையும் சுவாதந்திரியம்தான் நம்மளுடைய ரக்ஷணத்துக்கு காரணமாக இருக்குன்றதையும் நம்ம ஒத்துக்கணும். இதுல பிரதான காரணம் சககாரி காரணம்ன்றது ரெண்டு காரணம். இந்த சககாரி காரணமாக இருந்திருக்கிறது நம்ம ஈஸ்வரனிடத்துல நம்ம பண்ணக்கூடிய அதாவது வசீகரணார்த்தமாக பண்ணக்கூடிய பக்தி பிரபத்தின்றதுதான். இது தெரிஞ்சின்றவனாக்க சககாரி காரணமே மொத்தத்தையும் பண்ணிடாது. பிரதான காரணம் இல்லாத ஒரு மண்பாண்டம் பண்ணணும், அந்த மண்பாண்டம் பண்றதுக்கு பிரதான காரணமாக இருக்கிறது மண்ணு தான். அந்த மண்ணை கொண்டு வரதுக்கு ஒரு கழுத மேல மண்ணை கொண்டு வரான், அந்த கழுதையும் காரணமா தான் இருந்துருக்கு. ஆனா அந்த கழுத போய் கழுத சககாரி காரணமா தான் இருக்கே தவிர பிரதான காரணமா இல்ல. அந்த மண்ணை கொண்டு வர வரைக்கும் தான் அது காரணமா இருந்துருக்கு, கொண்டு வந்தா அதுக்கு ஒண்ணும் காரணம் இல்ல. அந்த கழுத இல்லாத போயிடுச்சுன்னா தள்ள தூக்கிட்டு வரான், இல்லன்னா மாட்டு வண்டியில கொண்டு வரான், எத்தையோ ஒண்ணு கொண்டு வரான். ஆகையால இந்த சககாரி காரணத்தையே பிரதான காரணமாக நம்ம நினைக்க கூடாது. அப்படி சககாரி காரணமாக இருந்துருக்கிறது நாம பண்ற பக்தி பிரபத்தி. இந்த பக்தி பிரபத்தினால பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு அனுகிரகம் ஏற்பட்டு அந்த அனுகிரகத்தை தணிவித்துக் கொள்கிறார். இதுதான் இப்ப இப்படி பண்றது ஈஸ்வரன் தான் பண்றாரே தவிர இது சககாரி காரணமாக இருந்துருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுட்டோம்னாக்க நம்ம சித்தாந்தம் மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை தெரிஞ்சுட்டோம், அதில் இருக்கிற கோட்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இதுல வந்து சந்தேகம் இல்லாத இருந்துட்டாக்க இதுக்கு மேல யார் என்ன கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு போயிடும். இது ஆச்சாரியன் குருவா இருந்திருக்கிற எம்பெருமானார் ஒரே ஒரு வார்த்தை சமாதானத்தை சொல்லிட்டார். திரிஷ்வப்யத்ர நகாச்சிதஸ்தி விகதி கர்மோபதௌ சாவதௌ, இந்த மூணுலயும் எந்த ஒரு தடங்களும் இல்ல. ஆகையால ஒரே ஒரு விஷயம்தான் இருந்துருக்கு, கர்மோபதௌ சாவதௌ. அந்த கர்மோபாதின்றது இருந்துருக்கு, அது சாவதியா இருந்திருக்கு, அந்தவத்தாக இருந்திருக்கு. அந்த அந்தவத்தியாக இருக்கிற அப்படின்னாலே அதை பத்தி விசாரமே போட வேண்டாம். அகல இது எல்லாத்துக்கும் சரியா போயிடுச்சு சொன்னாராம். இது இந்த எவ்வளவு ஒரு சின்ன சமாதானம், இவ்வளவு பெரிய கேள்வி, எல்லாரும் மண்டையை உடச்சுட்டு இருக்கிற கேள்வி, அந்த கேள்விக்கு ஒரு ரெண்டே ரெண்டு பதத்துல அந்த ஆச்சாரியன் பதில் சொல்லிட்டேருன்னு அத புரிஞ்சுட்டேர் சுவாமி. ஆகையால பரிமித ககன கம்பீரமிதம், இது இவர் சொல்றது பரிமிதமாக இருந்துட்டு இருக்கு, சொல்பமா இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியது. இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணவாளாலதான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. பரிமித கம்பீர, பரிமித ககன கம்பீரமிதம் பட்டுமதி நிர்தாரணியம் பாஷிதம் பகவதம். பட்டுமதி நிர்தாரணியம், சாதாரண வாழால இதெல்லாம் நிர்தாரணம் பண்ண முடியாது, நல்ல புத்திமானா இருந்துட்டு இருக்க வாழாலதான் இப்படி பண்ணக்கூடிய விஷயம். இதமேவ, இதையே நான் எடுத்துட்டு சபாசதா சிராவையாமி, நான் சபையில் இருந்துட்டு இருக்கவா எல்லாரும் புரிஞ்சுக்கும்படியாக இந்த இது எப்பேற்பட்ட வார்த்தைய சொல்லிருக்க, இந்த வார்த்தையினுடைய பெருமையை நான் எல்லாரும் கேட்கும்படியாக நான் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றேன். நாவல் பக்கத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ளிருந்த சுவாமியோட பழகினமானதான் தெரியும். சுவாமியினுடைய அதாவது யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருந்தோ அவளுக்குதான் தெரியும் அந்த அனுபவத்துக்கெல்லாம். பெரிய இஷ்யூவா இருக்கும், இதுக்கு என்ன பதில் சொல்றது என்ன தன்றதுன்னு தெரியலன்னு இஷ்யூ, இதெல்லாம் போய் சொல்லுவா. பாவம் எல்லாருக்குமே வந்து சுவாமி சுவாமின்னு சொன்னோம்னாக்க இந்த சுவாமின்னு சொல்ற விவகாரத்தை காட்டிலும் நாங்கெல்லாம் தாத்தான்னு தான் சொல்லிட்டு இருப்போம். நாங்க தாத்தான்னு நினைக்கிறோம்னாக்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் அப்பா மாதிரி சுவாமி எழுந்தருள் இருந்த, இது மாதா பிதா சுகிருத்துன்னு சொல்லி எல்லாமாவும் பெருமாள் இருந்துட்டு இருக்க மாதிரிதான் நாங்க இருந்துக்கிறவா. சுவாமியினுடைய சேஷ்டம் மொத்த பேருக்கும் சுவாமி எல்லாமாவும் இருந்துட்டு இருக்க. இப்ப அவர் என்ன பண்ணுவ, இவளுடைய எத்தனையோ சிரமங்கள்லாம் இருக்கும், அந்த சிரமங்கள்லாம் பத்தி சொல்லுவா, மொத்தத்தையும் வாய்மூலத்தில் கேட்டு இருப்பேன், பதிலே சொல்ல மாட்டேன். மொத்தம் சொல்லி முடிச்ச பிற்பாடு ஒரே ஒரு ரெண்டு வரியில பதில் சொல்லுவேன், இப்படி பண்ணியனா எல்லாம் சரியா போயிடுண்டான்னு. அந்த ரெண்டு வரி கேட்கறதுக்கு தான் அப்படியே காத்துட்டு இருப்பா. சதஸ்ல பார்த்தோம்னாக்க எல்லாரும் சதஸ்ல வாக்கியார்த்தம் பண்ணிட்டு இருப்பா, சுவாமியும் எழுதிருப்பு எல்லாம் இவா திருப்பி சொல்லி அவர் சொன்னதில்லை இவர் சொன்னதில்லைன்னு திருப்பி திருப்பி எத்தனை சொல்லிட்டே இருப்பா. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பேர் சுவாமி, அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுனாக்க அவர் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுவேன், அந்த ரெண்டு மூணு வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் கம்முன்னு வாய்மூன்றுவா, என்ன எல்லாருக்கும் அந்த சமாதானம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மகான்கள் எம்பெருமானார் பெயர்பட்ட மகான், அவர் ரெண்டே வரியில எவ்வளவு வந்தாலும் இது மொத்தத்துக்கும் இதுதான் சொல்றாராம். இத கேட்டது ரொம்ப சந்தோஷம் சிஷ்யனுக்கு, சரி இப்படிப்பட்ட ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருக்காரு, அவரை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்றாரு. இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாம் மிருஷா மத விஷா நல ஜுவலித ஜீவ ஜீவாதமாம் மதமரம் எதிபுரந்தரஸ்வத்தீரந்திரிகாருடைய சிசூக்திகளுடைய வைபவத்தை சொல்ற, இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாம், இப்பதான் உத்பன்னமாக இருந்துட்டு இருக்கான் சில சில சாஸ்திரங்கள்லாம். இதம் பிரசமம் ரொம்ப நூத்தனம்னு சொல்ற மாதிரி, அதாவது இது அப்பப்ப நிச்சய நிச்சயம் ஒவ்வொரு கோட்பாடு வருது, நிச்சய நிச்சயம் ஒரு கொள்கை வருது. இந்த கோட்பாடும் கொள்கை எல்லாம் பார்த்தோம்னாக்க இப்ப இப்பதான் உண்டாக்கு அப்படின்னு சொன்னா இது எதனால வருதுன்னா அவளுடைய ஒரு குதிருஷ்டினால வருது, அவளுடைய நேரான எண்ணம் இல்ல குதிருஷ்டியால வருது. இப்போறோம், இப்போ நான் யாரையும் தோஷம் சொல்லல, இருந்தாலும் சொல்றேன் நானு கேட்டுக்கோங்க. இப்ப எல்லாரும் வியாழக்கிழமை ஏதோ சாய்பாபா கோவில் அப்படின்னு ஏதோ போற, அங்க என்ன கோட்பாடு இருந்துட்டு இருக்கு, அது என்ன பெருமாளா இல்ல சிவனா இல்ல பெருமாள் சிவன் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றது ஒரு சாஸ்திரமா, இது என்னது இருந்துட்டு இருக்கு, இது எப்படி சொல்றா, ஒன்னும் தெரியாது. எல்லாரும் போறா நானும் போறேன், அவ்வளவுதானே நடக்கிறது, வேற எதனா நடக்கிறதா? ஒண்ணும் இல்லை. இது குதிருஷ்டி. யாரோ ஒருத்தருடைய எண்ணத்தினால ஏதோ ஒண்ணு ஏற்படுத்தினுகிறது. இதம் பிரதம சம்பவத்து குமதி ஜால கூலங்கஷாகம். இந்த காலத்துலதான் உண்டா இருக்கிறது. இது குமதிகளுடைய சமூகம். இந்த இப்பதான் புதுசு புதுசா உண்டான அந்த குமதிகள், அதாவது நேர் எண்ணம் இல்லாதவாள் இருந்திருக்காளே, அவளுடைய சமூகத்தை அப்படியே கூலங்கஷாக அப்படின்னு சொல்றது, அப்படியே அந்த ஒரு இருந்த இடமே தெரியாத அப்படியே அழிச்சு விடுறது. அப்படிப்பட்டது எம்பெருமானாருடைய சேசூக்தி. என்ன இவெல்லாம் ஒண்ணுமே, அதாவது இவளால இவள் சொல்றது எதுக்குமே ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாத போயிடும். அந்த ஃபண்டமெண்டல் இல்லைன்றத தெரிவிக்க கூடியதாக இருந்திருக்கிறது எம்பெருமானாருடைய சேசூக்திகள் அப்படின்னு அந்த சேசூக்திகளுடைய பெருமையை சொல்ற. மிருஷாமத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாசவம். சரி, இப்ப இருக்கிறதுக்கு வேணா சொல்றேன், எம்பெருமானார் எழுந்தருள் இருந்ததுக்கு முன்ன இருந்த மதங்கள்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த மதங்களுக்கு எல்லாம் அதுக்கு சமாதானம் எங்க? அதுக்கு ஒண்ணும் சொல்ல, இனிமே இருக்கிற வரப்போற மதம் வேணா வராது. அப்ப இருந்த மதத்துக்கு எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். மிருஷாமத விஷானல மாயினுடைய மதம், லோகமே மாயன்னு சொல்ற ஒரு மதமா இருந்துருக்கு. லோகம் மொத்தம் மிச்சன்னு பொய்ன்னு சொல்ற ஒரு மதமா இருந்துருக்கு. இப்படி நாம பேசுறோம், பழகிறோம், எல்லாம் பண்றோம். இந்த வேதம் நாம பேசுற, அத்தியனம் பண்ற வேதமும் பொய், அதுல சொல்லிருக்கிற விஷயமும் பொய்ன்னு சொல்றது. நாம இருக்கிறதே பொய், நாம பேசுறதே பொய், நாம நடக்கிறதே பொய்ன்னு சொல்லி சொல்றது ஒரு மதம். இப்படி ஒரு மதம் நமக்கு முன்னையே, இந்த விசிஷ்டாத்வைத்தத்துக்கு முன்னையே ஒரு மதம் இருந்துருக்கேன், இந்த அத்வைத்த மதம்ன்றது இருந்துருக்கேன். இது அத்வைத மதமாகிற ஒரு விஷாக்னி, சாதாரணது இல்ல. அந்த விஷாக்னியில இந்த ஜீவன் மாட்டின் இருக்குது. ஜொலித்த ஜீவ ஜீவாத்தவகம், நெருப்பு நடுவுல இருக்கிறது ஒண்ணு மாட்டின்ட்டு ஒரு ஜீவன் இருந்திருக்கு. அவன் எப்படி தவிப்பான் நெருப்பு நடுவுல இருந்தாக்கா? அந்த மாதிரி ஜீவாத்மா அத்வைதிகள் நடுவுல தவிச்சுன்னு இருக்கிற அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஜீவாதவகம் உயிர்ப்பிக்கிறதாக இருந்திருக்கான் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தி. அது ஒரு விசேஷம். சிரந்தன சரஸ்வதி சுரபந்த சைரந்திரிகா. இது ரெண்டு மாத்திரம் இல்ல, இன்னும் ரொம்ப அழகா சொல்றார் இந்த இடத்துல எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமை. சிரந்தன சரஸ்வதி, எப்பவுமே இருந்திருக்கிற ஒரு வாக்கு, எப்பவுமே இருந்திருக்கிற வாக்குன்றது வேதம் ஒண்ணுதான். நித்தியமாக இருந்திருக்கிறது, அழிவில்லாததாக இருந்திருக்கிறது வேதம் ஒண்ணுதான். அந்த வேத வாணிக்கு பந்த சைரந்திரிகாக, அதனுடைய தலை வேதத்தினுடைய அந்தமாக இருந்திருக்கிறது வேதாந்தம் உபனிஷத்து. அந்த உபனிஷத் பாகமாகிற ஒரு சைரந்திரிகாக, சைரந்திரிகளாக இருந்திருக்கு. அந்த தலை எவ்வாறு சிக்கில்லாத தன்னா முடி போடுறதாக இருந்திருக்கான், அந்த தலையை பின்னி விடுறதாக இருந்திருக்கான். இது ஏதி புரந்தரஸ்யோ. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் அந்த வேதத்தை, முன்ன தலைவரி கோலமா இருந்த வேதத்துக்கு அது நல்லா வாரி சீவி, அது நல்ல ஒரு அழகா அழகுபடுத்துற ஒரு சைரந்திரிகையாக இருந்திருக்கு. அக்ஷரம் அமிர்தம் சரந்தி, நாம்தான மோட்சத்தை நமக்கு கொடுக்கிறது, பெருக்குகிறது என்பதாக எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியனுடைய பெருமையை சொல்லி சொல்ற ரொம்ப கம்பீரமான ஸ்லோகம். இதுல நடந்த ஒரு ஐதிஹியத்தை நம்ம சொல்றோம். இதுல பாஷ்யக்காரர் திருநாராயணபுரத்துல இருந்தாராம். திருநாராயணபுரத்துல எழுந்தருள் இருந்திருக்கச்சு அவருக்கு ரொம்ப எல்லாரும் சிஷ்யெல்லாம் நிறைய பேர் இருந்தா. இந்த நிறைய பேர் இருக்கச்சு ஒருத்த சில பேர் கேக்குறாலும் போய் கேட்டாலாம், இது பாஷிகார் காலத்துக்கு அப்புறமா இதெல்லாம் என்ன ஆறுது என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதுக்கு இதெல்லாம் சமாதானம் இருக்கணுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாலாம். அந்த காலக்ஷேபம் போட்டுறவாடெல்லாம் கேட்ட உடனே வித்வான் உள்ள சிஷ்யெல்லாம் போய், சரி நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு யாரான ஆச்சாரியர்கள் இருக்காளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்றாராம். ஒரு இடத்துல ஒரு பொன் கொங்கு பிராட்டி இருக்கா, அவள் இடத்துல போய் கேளு, அவ என்ன பதில் சொல்றான்றத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவ எல்லாரும் போற இந்த உடையவருக்கு பாஷிகார் இருக்க பிறகு பாஷிகார் மாதிரி ஒரு ஆச்சாரியர்கள் யாரும் இல்லையே, இப்ப இருக்கவாள்லாம் வயசானவாளா இருக்கு, இந்த விசாரத்தோடு நாங்க வந்திருக்கோம்னு அவளிடத்துல போய் சொல்றாளாம். அந்த கொங்கு பிராட்டி உடனே உள்ள போறாளாம். உடனே போய் நல்ல வாசனத்தை சீப்பு இதெல்லாம் பட்டு கயிறு, அந்த பட்டு கயிறுல வெளுப்பு கயிறு வந்து சேப்பு கயிறு இந்த கயிறெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து வராளாம். இவ எல்லார் எதிரையும் வந்து இந்த தலைமுடிய அவுத்துட்டு இந்த தலைமுடி எல்லாத்தையும் அவுத்து இந்த எண்ணெய் தடவி நல்லா தலைய வாராளாம். சிக்கெல்லாம் நீக்கி நல்லா வாரிட்டு அதுல நல்லா பின்னி முதல்ல சேப்பு கயிறால கட்டுறாளாம். கொஞ்ச நாய் வாய்மூண்டு இருக்க மாதிரி இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு வெள்ள பட்டு கயிறு ஒன்னு இருக்கான், அந்த வெள்ள பட்டு கயிறால இருக்க கட்டிட்டு இவாளை கை கூப்பி நீங்க போயிட்டு வான்னு சொல்லிட்டாளாம். இவாளுக்கு ஒன்னும் புரியல. நீ அவள்கிட்ட கேட்டா சமாதானம் சொல்லுவான்னு சொன்ன, அவ ஒன்னும் சொல்லாத இந்த மாதிரி நம்ம எதிரோ நம்ம எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு தலையை வாரிட்டு அவ தலையை பின்னிட்டு அப்புறமா வந்து இந்த வெள்ள கயிறால சேப்பு கயிறால முதல்ல கட்ட வேண்டியது, கொஞ்ச நாள் இப்படி இப்படி அல்லாடிட்டு மறுபடியும் வெள்ள கயிறால கட்டிட்டு போயிட்டா இவ்வளவுதான் பண்ண வேற ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுறான். இத கேட்ட உடனே எம்பெருமானார் பதில் சொன்னாராம். ஒரு புன்சிரிப்போட சொன்னாராம், அவ இந்த பொண்ணு யாருன்னா நம்மள மாதிரி ஒத்துன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், இந்த கொங்கு பிராட்டின்ற வேதமே உருவானவள், வேதம் தான் கொங்கு பிராட்டியாக அந்த இடத்துல அவதாரம் பண்ணிருக்க, வேதமூர்த்தியா வந்திருக்கான். இந்த வேதத்துல பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதின்னு மூணு விதமான ஸ்ருதிகள் உள்ளன. இப்ப அபேத ஸ்ருதி என்ன, சர்வம் கல்விதம் பிரம்மான்னு எல்லாம் சொல்றது, லோகம் மொத்தம் பிரம்மமாக இருக்குன்னு சொல்லி சொல்றது. பேதஸ்ருதி எப்படி இருக்கு, நித்தியோ நித்தியானாம் சேத்தனஸ்டேதனானாம்னு இது தனித்தனியாக இருந்துட்டு இருக்கு, ஈஸ்வரன் வேற ஜீவன் வேறன்னு பேதம் சொல்றது. கடகஸ்ருதின்றது என்ன, இப்போ அபேதம் சொல்றவா பேதத்தை விட்டுடணும், பேதம் சொல்றவா அபேதத்தை விட்டுடணும், அப்படி போயிடுத்துனாக்கா அப்போ ஒரு சில ஸ்ருதிகளை கொண்டுதான் நாம அர்த்தம் நிர்ணயம் பண்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு கடகஸ்ருதின்றது ஒரு ஸ்ருதி இருந்துட்டு இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஸ்ருதி, பரஸ்பர விரோதத்தை போக்கடி. இப்போ இவளுடைய கூந்தலே கூந்தல் இருந்திருக்கே இதுதான் வேதம், வேதம் ஆயிடுச்சு. இந்த வேதத்துல இது பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கடக ஸ்ருதி இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாத எல்லாம் போய் ஒரே சிக்கா கடந்துதான். இந்த வேதாந்த சித்தாந்தத்தை சரியா தெரிஞ்சுக்காத முன்னுக்கும் பின்னுக்கும் முரணா வார்த்தைகளை பேசிட்டு விபரீத அர்த்தங்களை சொல்லிட்டு இருந்தாலும் அது பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ண பிற்பாடு சீபாஷ்யத்தை எல்லாருக்கும் தெரிவித்து சீபாஷ்யத்தினால எல்லாரும் இந்த பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதின்னு பாகுபடுத்தி இது ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு இது எல்லாத்துக்குமே பிராமணியம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை சீபாஷ்யக்காரர் சொல்றேன். அதுதான் இவ தலைய அந்த தலைமுடிய நன்னா வாரி மூணு கால் எடுத்து பின்னர், அதாவது பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதின்னு ரெண்டா பின்ன முடியாது, மூணா இருந்தாதான் அது பின்னல் அழகா வரும். ஆகையால இது மூணு கால் எடுத்து பின்னாலாம். இது பின்னின உடனே இது அப்படியே இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றான், அந்த கடைசியில ஒரு இப்ப எல்லாரும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாள அந்த மாதிரி ஒரு சேப்பு கயிறு எடுத்து கட்டுறா. இது பாஷ்யக்கார் இப்படிப்பட்ட தீர்மானம் பண்ண அப்படின்றது. இப்படி தீர்மானம் பண்ணிட்டு கொஞ்ச நாய் வாய்மூண்டு இப்படி எப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்காளோ இல்லையோ, போயிட்டு வந்த பிற்பாடு அப்புறமா ஒரு வெள்ள கயிறை எடுத்து கட்டுறா. இது வெள்ள கயிறை எடுத்து கட்டுறதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க, பாஷிகா காலத்துக்கு அப்புறமா 250 வருஷம் கழிச்சு சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணப்போறே அவர் கிரகஸ்தனாகவே இருந்துட்டு இந்த முதல் கட்டுனால அவுந்து போயிடும் போல இருந்ததுன்னா கூட அதுக்கு நன்னா அழுந்த கட்டி அந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தம் ஒரு காலத்திலையும் அழிவில்லாமல் இருக்கும்படியாக பண்ண போறேர் சுவாமி தேசிகன். அதை தெரியப்படுத்துவதற்காக தான் இத இந்த இரண்டாவது வெள்ளக்கயிறால கட்டினா, இந்த ஐதிஹியத்தை எம்பெருமானார் சொல்றாரு, இந்த விஷயத்த சொல்றாரா, அந்த சிஷ்யெல்லாம் கேக்குறான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல எத்ராஜ சப்தத்தில இந்த ஐதிஹியத்தை சொல்ற வழக்கம். இதே ஸ்லோகம் எத்ராஜ சப்தத்திலையும் வருது, இதுலயும் வருது. ஆகையில இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கடாம் மிருஷா மத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாதவாம் கரந்தியமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயாம் திரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திகாம். இதுவரைக்கும் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமைய சொன்னார். சரி, மீதி எல்லாமும் இதே மாதிரி இன்னும் பெருமை கொண்டதா இருக்கலாம் இல்லையோ, அதெல்லாம் என்ன பண்ண போலாம், அதை வச்சுட்டு சொல்லலாம் இல்லையோ அப்படின்னா, அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றதுக்கோசரம் சொல்ற. சிந்தா சேஷ துரத்தம் துறவஜா கந்தாசத கிரந்திலா சித்தாந்தான சமிந்ததே எதிவர கிரந்தானு சந்தாயினி முக்தாசுக்தி விசுத்த சித்தடினி சூடால சூடாபத இங்குல்யாம் கலயேத கண்ட பரசு மண்டூக மஞ்சூஷிகாம். இதுவும் எத்ராஜ சுத்தத்தில் ஒரு ஸ்லோகம். சுவாமியினுடைய வாக்கு அதி கம்பீரமானது. ஒரு விஷயத்த சொல்றதுனாக்க இந்த சொல்றவான்றவ யாருமே கிடையாது. எத்ராஜ சுத்தத்தில இது வந்து 61வது ஸ்லோகமாக எத்ராஜ சுத்தத்தில சுவாமி தேசிகன் சொல்லிருக்க. மீதி கிரந்தங்கள்லாம் மீதி பேருடைய இதெல்லாம் என்ன பண்ணுறது, அதுவும் நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றும் யோசனை பண்ணி அத்வைத்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமே கிடையாது. அத்வைத்தத்தை புரிஞ்சுட்டோம்னாக்கா சரி, அதுல இருந்து நம்ம மீளவே முடியாது. அது சொப்படி வித்தியாட்டம் அது. ஆகையால இந்த சாஸ்திரங்கள்ல ருச்சி இருக்கிற வித்வான்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரத்துல போய் அதுலயே போயிடுத்துனாக்க புத்தி இன்னடையே வராது. இங்க என்ன பண்ணுவார், அட் ஒன் ஸ்டேஜ் ஒரு சமயத்துல என்ன பண்ணிடுவார், ஸ்ருதி சொல்லிருக்கு நீ அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான், அந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாம் விட்டு சொல்லிட்டு இது வந்து வேதம் சொல்லிருக்கு ஆகையால நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ற. ஆகையால நீ அதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாத போயிடும், ஒத்துக்க வேண்டி போயிடும். ஆனா அதெல்லாம் வந்து லாஜிக்கல சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி போயிட்டே இருக்கு. இப்போ அதையும் இதையும் சிந்தா சேஷ துரர்த்த தந்துரவச கந்தாசத கிரந்திலா. இந்த மீதி பேருடைய கிரந்தங்கள்லாம் வியர்த்தமான சிந்தையே கொடுக்குமா, அத்தையே நினைச்சிட்டு இருக்க மாட்டப்படும். ஏன்னா அதுல துரர்த்தங்கள், அந்த அதுல நேர் அர்த்தம் பிராமணிக்கமான அர்த்தம் இல்லாததுனால, அதனால கரட முரடா இருந்துட்டு இருக்கு. அந்த கரடு முரடாக இருந்துட்டு இருக்கிற வச்சக வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ஆகிய கந்தாசத கிரந்திலாக கந்தாசத கிரந்திலாக அப்படின்னு அதுல ஒரு துணி மாதிரி எடுத்துக்கணும். இந்த துணியில கிழிஞ்சு போயிருந்துனாக்க என்ன பண்ணுவான்னா அதுல முடிச்சு போடுறது. முடிச்சு போட்டு அந்த கிழிச்சல் தெரியாது. இப்ப இதெல்லாம் அந்த காலத்துல நான் பார்த்திருக்கோம். ஒரு 50 வருஷம் என்ன, இன்னைக்கு நமக்கு பெருமாள் நம்மள ரொம்ப நன்னா வச்சுட்டு இருக்கு. வெய்திகாலெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவா, அந்த வேஷ்டிய தெச்ச வேஷ்டியை உடுத்தி கூடாது, சொக்கா போட்டு கூடாதுன்றதுக்கு காரணம் தெச்ச துணியா போயிடுச்சு. அந்த துணியை கட் பண்ணி அது கையாகவும் மீதி பாக்கமாகவும் தைக்கிறாள் இல்லையோ, தெச்ச துணியை புருஷால் உபயோகப்படுத்த கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். பெரியவாள்லாம் சொக்கா போட்டுக்கிறது இல்ல. இப்போ இந்த துணி கிழிஞ்சு போயிடும். துணி கிழிஞ்சுனாக்கா அது எப்படி உபயோகப்படுத்துறது, அது அப்படியே இதுவா இருந்துட்டு இருக்குமென்னா அது இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்தை எடுத்து முடிச்சு போடுவோம். அந்த முடிச்சு போட்டாக்க அந்த கிழிச்சல் அவ்வளவா தெரியாது. இந்த மாதிரி அந்த காலத்துல பார்த்தோம்னா அவளுக்கு வேற வேஷ்டி கிடையாது. கிழிஞ்சு போன துணி தவிர இருந்ததுன்னா இது எவ்வளவு நாள் வரைக்கும் தள்ளலாமோ, இது முடிச்சு போட்டு கொஞ்ச நாளைக்கு முடிக்கலாமே இப்படி. அதாவது எதிராளிகள் எம்பெருமானாருடைய சீசூக்திகள் தவிர மீதி பேருடைய ஒரு வார்த்தைகள்லாம் கரடு முரடாக இருந்துட்டு இருக்கு. ஒரு 100 கணக்கான கந்தலுக்கு முடிச்சு போட்டு இருக்கிற துணி மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போ எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பின்பற்றுபவர்கள் அது ஏறெடுத்தும் பார்க்க மாட்டா என்பதற்காக சொல்ற வார்த்தை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, திருஷ்டாந்தத்தை சொல்ற. சிவபெருமானுடைய தலையில கங்கை அலங்காரமா இருந்துருக்கு. கங்கை, இந்த கங்கை எப்ப ஏற்பட்ட கங்கையா இருந்துருக்கு, அதுல ஒரே முத்துச்சிப்பியாக இருந்துருக்கு. அந்த முத்துச்சிப்பி முத்தும் பரப்புமா இருந்துருக்கு அந்த கங்கை முழுக்க. அப்ப ஏற்பட்டதாக இருக்கு, அத்த அலங்காரமா ஏத்துப்ப. அந்த அலங்காரமா ஏத்துருக்கிற சிவபெருமான் ஒரு வாய்க்கால தண்ணி கொஞ்சம் போறமும் போயிட்டு இருக்கு. அத்தக்கும் அதுல வந்து இருக்கிற தண்ணியிலயும் ஒரே தவளையாவே இருந்துருக்கு. இது ஒரு பச்சை பச்சையா தவளையா இருக்கும், பாக்கறதுக்கு மொத்தமா இருந்துருக்கும். இத கொண்டு போய் தலைக்கு தனக்கும் அலங்காரம்னு சொல்லிட்டு தலைக்கு அலங்காரம்னு இத்த எடுத்து போய் தள்ள போட்டு பேர கட்டாயம் போட்டுக்க மாட்டேன். அந்த மாதிரிதான் இந்த மீதி பேருடைய எப்ப எம்பெருமானருடைய சீசூக்திகளை நாம பெருமையோட தலையில வச்சுட்டு இருக்கோமோ, அதுக்கப்புறமா மீதி பேருடைய மீதி மதங்களை இவா வச்சுட்டு இருக்கிறவா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டா என்பதாக அந்த பாஷிக்காருடைய சீசூக்தியினுடைய பெருமைய சாதிக்கிறார். இங்க சிந்தாசேந்திலாம் கலயேத கண்ட பரசு மண்டூக மஞ்சூஷிகாம். இப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை நாமளும் அனுபவிக்கும்படியாக பண்ணவர் சுவாமி தேசிகன். இந்த எம்பெருமானாருடையவும் சுவாமி தேசிகனுடையவும் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேணும்னு அவர்களுடைய திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குப்தாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.